நண்பர் ஆனந்தன் அவர்களுக்கு வணக்கம். உண்மைதான், நெல்லை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு கட்டாயப்படுத்தி உங்கள் மேலே எந்த கருத்தையும் யாரும் திணிக்கிறது இல்லை, நானும் அதை விரும்ப மாட்டேன். ஆனால் நிறைய இன்னமும் கூட நிறைய விஞ்ஞானிகள் வந்து விஞ்ஞானிகளுடைய கண்டுபிடிப்பில் அவர்களுடைய பெயர்களாலேயே கூட அறிமுகப்படுது. பித்தாகொரஸ் தேற்றம், கணிதத்தில் நியூட்டனின் விதி, பாஸ்கலின் விதி, சில கண்டுபிடிப்புகளே அந்த விஞ்ஞானிகளோட பெயர்லேயே வருது. அந்த மாதிரி நெல்லையே தன்னுடைய பெயராக வச்சுக்கிட்டா அந்த தமிழனை வந்து இன்றைக்கும் தமிழ் உலகம் வந்து நன்றியோடு நினச்சிட்ருக்கு. உன் பே தன்னுடைய பேரே நெல்லுக்கே அப்பன், நெல்லுக்கு நான் தான் தகப்பன், இந்த மாதிரி யாரும் பேர் வச்சுட்டு தான் தெரியல. அதனால் நெல்லை அப்பன், நெல்லுக்கு நான் தந்தை, என்னுடைய குழந்தை, என்னுடைய கருவிலிருந்து வந்தது அப்படிங்கிறது மாதிரி அந்த பேர் அமைஞ்சிருக்கிறத பாருங்கள். நெல்லை அப்பன் பேர், அவன் நெல்லுக்கு வேலி கட்டின இடத்துக்கு திருநெல்வேலின்னு பேர், அவன் நெல்லை விதைச்ச இடத்துக்கு திருத்தெளிச்சேரின்னு பேர். இன்னமும் நம்ம வந்து இறைவனாகவே பாவித்து இறைவன் நெல்லை விதைத்த லீலை அப்படின்னும், இறைவன் நெல்லுக்கு வேலி கட்டிய லீலைன்னு இன்னமும் அதுக்கு நம்ம விழா எடுத்துகிட்ருக்கோம். இந்த தமிழ்நாட்டில் இந்த விழா நடந்துகிட்ருக்கு. இது வந்து நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சதில்லை, இந்த இது கூட வந்து என்னுடைய கூற்று கிடையாது, இது உண்மைதான். அது போலவே ஐந்தணிகளில் ஒன்று வந்து உலகத்தில் உள்ள அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலையில் மருதம் மட்டும்தான் செயற்கையானதுங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அந்த மருதங்கிறது வயலும் வயல் சார்ந்த இடமும், அந்த வயலில் விளையிற மிக முக்கியமான பொருள் எதுன்னா நெல் தான், சரியா? அதனால் பூமியில் மிகப்பெரும் அளவில் நீரை உள்வாங்கி விளைகின்ற தாவரம் நெல்லுங்கிறத யாரும் மறுக்க முடியாது. அதுபோலவே அவனும் வந்து எவ்வளோ சிரமப்பட்டு அதை உற்பத்தி பண்ணியிருப்பாங்கிறது எனக்கு தெரில. அது இயற்கையோ செயற்கையோ, அது செயற்கைன்னு சொன்னாக்கா நியூட்டனின் விதியெல்லாம் பாஸ்கலின் விதியெல்லாம் இயற்கையிலேயே நடக்கிற ஒன்று தான், ஆனால் அவங்க அதை கண்டுபிடிச்சாங்கங்கிறதுக்காக தான் அதை அவங்க பேரில் வச்சுருக்கோம். அது மாதிரியே பூமியில் நீர் நிறுத்த வேண்டியதன் அவசியமும், பூமி வெப்பமயமாதலை தவிர்க்கிறதுக்கான அவசியமும், இந்த பூமியை விரிவடைய செய்வதற்கான அவசியமும் இதுக்கு பின்னால் இருக்குது அப்படின்னு அவன் புரிஞ்சு செஞ்சுருக்காங்கிறது என்னுடைய புரிதல், சரியா? என்னுடைய புரிதலை நான் யாருமேனையும் கட்டாயமாக திணிக்கிறது கிடையாது. யாரும் ஏற்றுக்கிட்டு உடனே அதுக்கு வந்து உடனே கண்மூடித்தனமான ஒரு பொய்யை வந்து எல்லோரும் ஏற்றுக்கிட்டு அது வந்து உண்மையாக ஒரு காலத்திலும் முடியாது. அதுபோலவே ஒரு உண்மையான கருத்தை எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு பொய்யின்னு சொன்னதுனாலேயே அது பொய்யாயிட முடியாது. நிறைய கண்டுபிடிப்புகள் மக்களினுடைய கருத்துக்களுக்கு நேர்மாறாகவே பல அரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் வெளியில் வந்திருக்குங்கிறத மறுக்க முடியாது. யாரும் மக்களினுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறுபட்ட கருத்துகளும் ஆழமான புரிதலினாலும் தான் உலகத்தில் இன்றைக்கி ஆச்சரியப்படுத்தக்க அறிவியல் மாற்றங்கள் வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு மாற்றம் தான் இந்த நெல் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். அதுபோலவே சுழன்றும் ஏர் பின்னது உலகம், உழுவான் உலகத்தார்காணி, இதெல்லாம் வந்து அப்படிப்பட்ட பொருளில் தான் வருது. நீரின்றி அமையாத உலகு, நெல்லெனப்படுவது நீருடை நிலனே அப்படிங்கிற தொல்காப்பியத்தின் கூற்று, இதெல்லாம் இது சார்ந்து வருது அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்னு உங்களை யாரும் வாதிட்டு கட்டாயப்படுத்தி உங்களை ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னுடைய வேலை கிடையாது, சரிங்களா? என்னுடைய கருத்தை நான் சொல்லிகிட்ருக்கேன், எனக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சிட்ருக்கேன், அவ்வளோதான். இதில் வந்து யார் மேலேயும் யாருடைய கருத்தையும் யாரும் திணிக்கிறது கிடையாது, சரி? அது உண்மையாக இருந்தால் தான் உலகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும், நானே அதை சொல்லிகிட்ருக்கேன். நன்றி, வணக்கம்.